வணக்கம். தமிழ்நாடு மாணவலைஞர் கூட்டமைப்பு ஞானப்பிரகாசம், 18/5/18. தமிழர்களின் சாகா கல்வி. நம்பர் ரமேஷ் அவர்களுடைய கருத்து, மற்றவர்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் பார்த்தேன். அன்றைய தொடர்ச்சி இது, 2-3 நாளாக பதிவு போட முடியல. அதில் திருவள்ளூரும் திருமூலர் மற்றும் ராமலிங்கர் எல்லாம் வந்து சாகாத கல்விங்கிறது எப்படி, இரவாத்தன்மைங்கிறது எங்கேருந்து துவங்கும், எப்படி போகும் அப்படிங்கிற பற்றி விரிவாக சொல்லியிருந்தாங்க. அது எங்கே வருதுன்னு சொன்னால், மனித உடலுக்கு வருகின்ற பிணி மூக்கு மூப்பு சாக்காடு. பிணி என்பது நோய், மூப்பு என்பது வயது முதிர்தல், கடைசியாக வருவது மரணம், சாக்காடு, தன்னை மறந்து அழிந்து விடுதல். இந்த மூன்றும் மனிதர்களுக்கு வருகின்ற நோய்கள் அப்படிங்கிறாங்க. இதில் முதன்மையானது பிணி. இந்த பிணி எதனால் வருது அப்படின்னு திருவள்ளுவரும் சொல்கிறாரு, ராமலிங்கமும் சொல்கிறாரு. பிணி வர்றதுக்கு மருந்து என்ன அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. பிணி வந்துடுது, பிணி வராமல் இருக்கணும்னா என்ன செய்யணும், பிணி வந்தால் மருந்து என்ன, எதனால் பிணி வருது அப்படின்னு சொல்கிறார். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போற்றி உனின். மருந்துன்னு ஒன்று உடம்புக்கு வேண்டவே வேண்டாம். மருந்து எப்போ தேவைப்படும், பிணி வைந்தால் மருந்து தேவைப்படும், நோய் வந்தால் மருந்து தேவைப்படும். அப்போது நோய்ங்கிற ஒன்று வந்தால் மருந்து தேவைப்படும். மருந்து இல்லாமல் இருக்கணும்னா நோய் இல்லாமல் இருந்தால் நமக்கு மருந்து தேவையில்லை. எப்போ மருந்து தேவையில்லைன்னா, மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போற்றி உனின். சாப்பிட்ட பிறகு, சாப்பிட்டது செரித்த பிறகு, அந்த அதை பெருமைப்படுத்தி உண்டால் மருந்து என்ற ஒன்று உடலுக்கு தேவையில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நோய் என்பது உடலுக்கு வருவதில்லை அப்படின்னு பொருள். நோய் வராமல் இருக்கின்ற நிலை, ஆரோக்கியமான நிலை, இது பிணி. பிணியிலிருந்து வெளிவருகின்ற நிலை. இப்போ பிணி எப்போ வரும் அப்படின்னு கேட்டால், அதையும் திருவள்ளுவனே சொல்கிறான். எப்போ சொல்கிறாரு, தீ அளவின்றி தெரியான் பெரிது உண்ணின் நோய் அளவின்றி படும். வயிற்றிலிருந்து எழும்புகின்ற வெப்பத்தின் அளவு தெரியாமல் அதிகம் உண்பவனுக்கு நோய் அளவு கடந்து வரும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அப்புறம் இந்த மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போற்றி உண்ணின் அப்படிங்கிற குரலில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்கிறது ஒன்று என்னென்னா, அருந்தியதுங்கிறது என்ன, அற்றதுங்கிறது என்ன. இந்த இடம் வந்து ரொம்ப எனக்கு வந்து சந்தேகமாக இருந்தது. இதை பற்றி நான் ஏற்கனவே பேசிட்டு வந்திருந்தேன் ஒரு கல்லூரியில். சாப்பிட்டது செரித்த பிறகு சாப்பிடணும்னு திருவள்ளுவர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எல்லோரும் கை தட்டினாங்க. வீட்டுக்கு வந்திருந்தேன், என்னோடய ஆசிரியர் கூப்பிட்டு, என்ன எங்கே போயிட்டு வந்தேன், நிறைய மாதிரி கல்லூரியில் பேசிட்டு கைத்தட்டல் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். ரெண்டு பேரும் வந்தோம். வரும்போது டிவி ஓடிட்டு இருந்தது. டிவியில் ஒரு புலி படுத்து கிடந்தது, பக்கத்தில் ஆடு போய் தண்ணி குடிச்சிருந்தது குளத்தங்கரையில். ஏண்டா புலி ஆட்டை அடிக்கலைன்னு கேட்டார். அதுக்கு பசிக்கலன்னு சொன்னேன். அப்போது புலி ஆட்டை தின்னுதா, பசி ஆட்டை தின்னுதான்னு கேட்டார். பசி தான் ஆட்டை திங்கிது, புலி திங்கலை. புலிக்கு பசிக்கலைன்னா அது ஆட்டை திங்கிறதில்ல. சரி, ஆட்டை தின்ன உடனே அத்து போகிறது எது அப்படின்னு கேட்டார். ஆட்டை தின்னா என்ன அத்து போகும், புலிக்கு பசி அத்து போகும். அப்போ ஆட்டை திங்கிறதும் பசி, ஆட்டை தின்ன பிறகு அத்து போகிறதும் பசி, அருந்தியது பசி, அருந்திய உடனே அற்று போவதும் பசி. அதைத்தான் பெருமைப்படுத்தி உண்ண வேண்டும் அப்படின்னு சொல்கிறான் திருவள்ளுவர். சரியா, அருந்தியது பசி, அற்றது பசி, அருந்தியது அற்றது. எந்த பசி சாப்பிட்டதோ அந்த பசியே அழிஞ்சு போகுது அதோட. இப்போ பசி தீ, அவன் வயிற்றெரிச்சல்னு சொல்கிறோம். பசி என்பது தீயை ஒத்தது. வயிற்றின் உள்ளிருந்து எழும்புகின்ற அனல் தீ. அந்த தீயினுடைய அளவு தெரியாமல் உண்ணுவது நோயை அளவு கடந்து கொண்டு விடும் அப்படிங்கிறது சொல்கிறான். அந்த தீயை அளவு குறையாத அளவுக்கு சாப்பிடணும். அந்த தீயினுடைய அளவு சிறிது இருக்குமாறு, ஒரு தீபம் போல, ஒரு சுடரை போல, அந்த பசியை பெருமைப்படுத்த வேண்டும், பசியை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறான் இல்லையா. இதைத்தான் ராமலிங்கமும் சொல்கிறாரு, பசித்திரு தனித்திரு விழித்திரு. சில பேர் சொல்லுவாங்க, இது வந்து இந்த பசி வந்து சாதாரண பசியை குறிக்கலை, இது வந்து ஞான பசியை குறிக்குது அப்படின்னு சில பேர் தத்துவமாக பேசுகிறவங்களும் உண்டு. பசி என்பது தேவை, தேவையின் தீர்வு, தேவையும் தேவையின் தீர்வுமாக வருகின்ற ஒன்று. இந்த பசிங்கிற ஒன்று தான் இயக்கத்தினுடைய மூல வடிவமாக இருக்குது. நம்ம கருவுக்கு அந்த பக்கம் இருக்கும்போது மௌனமாக இருந்தோம், கருவுக்கு இந்த பக்கம் வரும்போது இயக்கம் கிடைக்கிது. மௌனம் உண்மையாக இயக்கம் உண்மையான்னா, இந்த இயக்கம் முடிஞ்ச பிறகு திருப்பி நம்ம மௌனம் ஆயிடுவோம். அப்போது இந்த இயக்கம் இருக்கும் பொழுதே எந்த மௌனம் உண்மையோ அந்த மௌனத்திலே இந்த இயக்கத்தையே கலந்து கொண்டு இந்த இயக்கத்தை கொண்டு போய் வைத்து கொண்டால் இயங்கிக்கிட்டும் இருப்போம், வேணும்னா மௌனமாகவும் இருப்போம். மௌனத்தினுள்ளே இயக்கம் அடங்கி நிற்கும். இயக்கத்தை விட்டுட்டு ஒழிஞ்சு போகிறதில்லை, உடலை விட்டுட்டு ஒழிஞ்சு போகிறதில்லை. இந்த உடலையே அழியாத உடலாக மாற்றிக்கொள்வது. இயற்கையாக இருந்த ஒன்றிலிருந்து வெளிவந்து இயங்க அறிந்திருந்த உடல் மீண்டும் இயற்கையிலே சென்று கலந்து கொள்ளும்போது அழியாத உடலாக இந்த உடலை மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது தான் சாகா கல்வியினுடைய உண்மையான பொருள். இந்த உடலை அழிச்சிக்கிறது அப்படிங்கிறது இல்லை, இந்த உடலை தானே தான் அறிந்து மாற்றிக்கொண்டு அழியாத்தன்மை பெற்றுக்கொண்டு என்றைக்குமாக நிலையாக நிற்பது அப்படிங்கிறது அதுக்கு பொருள். அது எந்த ரூபத்தில் வேணாலும் இருக்கலாம், ஐம்பூதங்களில் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஐம்பூதங்களை கடந்த ஒளி தேகம் பல்வேறு விதமான உடல்நிலைகளை வந்து ராமலிங்கர் குறிப்பிடுறார். இந்த உடல் இல்லாட்டினா எந்த உடலும் பெற முடியாது அப்படிங்கிறது அவருடைய அறுதிட்டு சொல்லுகின்ற அவருடைய கோட்பாடுகளும் உண்மையும். சரியா, தொடர்ந்து நாளையும் சாகா கல்வியை பார்ப்போம். நன்றி.